கிரிப்பை நில போனி கிரிப்பை பை நில போனி கிரிப்பை நில போனி கிரிப்பை நில போனி உரித்த பக்கி உரித்த பக்க கிரிப்பை நில போனி குறித்த பக்கி கிரிப்பை நில போனி குறித்த பக்கி கிரிப்பை நில பரிவாரூலு விரி சுரடூல பரிவாரூலு விரி சுரடூல பரிவாரூலு சரூச்சு கோ சரூச்சு சே பையினல ஓனர மூனி குறித்த பக கய டீ நீ திரிப்பை பை